அடுத்ததாக அர்க்ய பிரதானம், சங்கல்பம் செய்து கொள்ளவும். மம உபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ தன ஆகர்ஷண மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேர பிரீத்திம் காமயமான ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித குபேர பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் கரிஷ்யே என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு இனி வரும் மந்திரங்களினால் உத்தரணியால் பால் கலந்த தீர்த்தத்தை எடுத்து மூன்று தடவை கிண்ணத்தில் விடவும். யந்திர சித்தே மந்திர சித்தே தந்திர சித்தே சோபனே கிருஹாணார்க்யம் மயா தத்தம் பூர்ண காமே நமோ நம இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அனேன அர்க்ய பிரதானேன ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேரஸ்ச ப்ரீயேதாம்.